நெஞ்சுக்குள்ளே இன்னார்ந்து சொன்னா புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுகிறது கண்ணில் தெரியுமா? நெஞ்சுக்குள்ளே இன்னார்ந்து சொன்னா புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுகிறது கண்ணில் தெரியுமா? உலகே அழிஞ்சாலும் உன் உருவம் அழியாதே, உயிரே பிரிஞ்சாலும் உறவேதும் பிரியாதே. உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணியின் நெஞ்சுக்குள்ளே இன்னார்ன்னு சொன்னா புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? மானே நேசம் வச்சு வச்சு நான் தவித்தேனே, நிழல் போல தொடர்ந்தேன் நானே. ஜோடி கிளி இரண்டு யார் பிரித்தார் இன்று, சிறகொடிந்து போல பின்னும் துடி துடித்தே உன்னை சுற்றும். என் பாசம் மாறாதம்மா, உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணியின் நெஞ்சுக்குள்ளே இன்னார்ன்னு சொன்னா புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுகிறது கண்ணில் தெரியுமா? உலகே அழிஞ்சாலும் உன் உருவம் அழியாதே, உயிரே பிரிஞ்சாலும் உறவேதும் பிரியாதே. உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணி நெஞ்சுக்குள்ளே இன்னார்ன்னு சொன்னா புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? காஞ்சிப்பட்டு ஒன்று நான் கொடுத்தேனே, வண்ணமானி உடுத்தத்தானே. காலமெல்லாம் உன்னை நான் சுமப்பேனே, கண்ணிலே நீர் எதற்கு மானே. ஊரறிய உன்னை வாழ வைப்பேன் கண்ணே, ஊரறிய உன்னை இன்று வாழ வைப்பேன் என்றல் கண்ணே. என் வாக்கு மாறாதம்மா, உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணியின் நெஞ்சுக்குள்ளே இன்னார்ந்து சொன்னா புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? உலகே அழிஞ்சாலும் உன் உருவம் அழியாதே, உயிரே பிரிஞ்சாலும் உறவேதும் பிரியாதே. உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணியின் நெஞ்சுக்குள்ளே இன்னார்ன்னு சொன்னா புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா?